கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நெகிரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரையிலே மனிதர்களுக்கு ஒரு சோதனை களமாக ஆக்கி, இந்த சோதனை களத்திலே மனிதர்களுடைய சில எதிரிகளையும் அல்லாஹ் மனிதனுக்கு எதிராக செயல்பட வைத்து, அந்த எதிரிகளுடைய செயல்பாட்டை, எதிரிகளுடைய சூழ்ச்சியை அல்லது அந்த எதிரியினுடைய வேகத்தை மனிதன் எப்படி சமாளிக்கின்றான், எப்படி எதிர்கொள்கின்றான், அந்த சூழ்ச்சிகளை எப்படி ஃபேஸ் பண்ணுகின்றான் என்பதை பார்த்து அதற்கேற்றவாறு இந்த மனிதனுக்கு நற்கூலி வழங்க வேண்டும் என்ற ரப்புல் ஆலமீன் தன்னுடைய நியதியின் அடிப்படையிலே மனிதர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய எதிரியை உலகத்திலே படைத்து, மனிதர்களுக்கு இவன்தான் உங்களுடைய எதிரி என்று அடையாளம் காட்டி, அந்த எதிரியுடைய சூழ்ச்சியும் எதிரிகளுடைய விளையாட்டும் எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை மனிதர்களுக்கு சொல்லிக் கொடுத்து, ஆகவே இப்படிப்பட்ட எதிரிடத்திலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள் என்றும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை எச்சரிக்கை கொடுத்திருக்கின்றான். அந்த எதிரிதான் சகோதரர்களே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனால் படைக்கப்பட்டு மிக கண்ணியமான இடத்தை வழங்கப்பட்டு, அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறியதற்காக நம்முடைய ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜிதா செய்ய மாட்டேன் என்று மறுத்ததற்காக அல்லாஹ்வால் மல்ஊன், சபிக்கப்பட்டவன் என்று ஆக்கப்பட்டு தூக்கி எறியப்பட்ட அந்த ஷைத்தானைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலக மனிதர்கள் எல்லோருக்கும் எதிரியாக தன்னுடைய திருமறையின் மூலமாகவும், தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடையாளப்படுத்துகின்றான். அன்புக்குரியவர்களே, அப்படி ஷைத்தானை மனித குலத்திற்கே ஒரு மிகப்பெரிய எதிரி, மனித குலத்திற்கே மிகப்பெரிய விரோதி என்று அல்லாஹ்வால் அடையாளப்படுத்தப்பட வேண்டிய அளவுக்கு என்ன அவசியம் என்று பார்ப்போமேனால், இந்த உலகத்திலே மனிதன் படைக்கப்பட்ட நோக்கமே இந்த மனிதன் உலகத்திலே வாழ்க்கையின் ருசியை அறிந்து, வாழ்க்கையின் டேஸ்டை புரிந்து, அந்த வாழ்க்கையை அனுபவித்து வாழ வேண்டும், மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், அந்த வாழும் முறையை அல்லாஹ்விடத்திலிருந்தும் அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அதன் மூலமாக இவன் உலகத்தின் வெற்றியையும் மரணத்திற்கு பிறகு இருக்கும் மறுமையின் வெற்றியையும் இந்த மனிதன் உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம். இந்த நோக்கத்திற்கு மாற்றமாக, அல்லாஹ்வுடைய நோக்கத்திற்கு எதிராக இந்த மனிதன் எங்கே போய் சேர வேண்டுமோ அந்த சொர்க்கத்திற்கு போய் சேர்ந்து விடக்கூடாது, மனிதனுடைய இறுதி இலக்காகிய அந்த ஜன்னத்தை போய் அடைந்து விடக்கூடாது, இவனுடைய மிகப்பெரிய நாசமான தோல்வியாகிய நரகத்தின் பக்கம் இவனை கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும் என்பதற்காகத்தான் ஷைத்தான் கங்கணம் கட்டி கொண்டு சூழ்ச்சிகள் செய்வதால் அவனுடைய சூழ்ச்சிகளை ரப்புல் ஆலமீன் மனிதர்களுக்கு அடையாளப்படுத்துகின்றான். மனிதர்களே, இந்த ஷைத்தான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்ச்சி எண்ணத்தோடு, இப்படிப்பட்ட ஒரு மோசமான தீய சிந்தனையோடு இவன் உங்களை நரகத்திற்கு தள்ள வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய முஸ்தீபோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றான். அந்த ஷைத்தானுடைய சூழ்ச்சிக்கு நீங்கள் ஆளாகி விடாதீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதகுலத்தை எச்சரிக்கின்றான். மனிதகுலத்தை ரப்புல் ஆலமீன் கண்டிக்கின்றான். அவனுடைய சூழ்ச்சிகளை எடுத்து சொல்லி, ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளை எடுத்து சொல்லி, அந்த அடிப்படையிலான சகோதரர்களே, மனிதர்கள் இன்று உலகத்திலே செய்யக்கூடிய எல்லா தவறுகளுக்கும், எல்லா பாவங்களுக்கும், எல்லா குற்றங்களுக்கும் அடிப்படை காரணம் என்னவென்றால் ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களும், ஷைத்தானுடைய தூண்டுதல்களும். மனிதன் தன்னுடைய ஷைத்தான், இதுதான் ஷைத்தானுடைய தூண்டுதல், இதுதான் நல்ல சிந்தனை, இது கெட்ட சிந்தனை, எது ஷைத்தானுடைய தூண்டுதல், எது ஷைத்தானுடைய உறுத்தல், எது ஷைத்தான் நம்மை வழியெடுப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் என்பதை மனித குலம் அல்லாஹ் கொடுத்த அறிவை வைத்து, அல்லாஹ் கொடுத்த அக்கலை வைத்து தெளிவாக புரிந்து கொள்வார்கள். ஆனால் அவர்கள் தங்களுடைய உலகத்தினுடைய வெற்றியையும் மறுமையின் வெற்றியையும் அவர்கள் உறுதிப்படுத்திக் கொள்வார்கள். ஆனால் மிகப்பெரிய வேதனை என்னவென்றால், மனிதர்கள் குறிப்பாக முஸ்லீம்களே ஷைத்தானுடைய சூழ்ச்சி எது என்று தெரியாமல், ஷைத்தான் எப்படியெல்லாம் மனிதர்களை வழிகெடுப்பதற்கு வலையை விரிப்பான் என்ற அந்த வலையை பற்றி அறியாமல், ஷைத்தான் எப்படியெல்லாம் நமக்குள் குழப்பங்களை ஏற்படுத்துவான் என்ற குழப்பத்தை பற்றி அறியாமல், ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளையும் ஷைத்தானுடைய குழப்பங்களையெல்லாம் இது சரியான பாதை, சரியான வழி என்று தேர்ந்தெடுத்ததன் விளைவாக இன்று முஸ்லீம் சமுதாயத்தினுடைய ஒரு பெரும் கூட்டமே ஷைத்தானுடைய வழியேற்றிருக்கிற ஆளாகி தங்களை நரகத்தின் படுகொலைக்கு தயாராக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் வேதனையிலும் வேதனை. இதை பற்றி தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையை சொல்லும் பொழுது குறிப்பிடுகின்றான். உமை யாஷன் திக்ரி ரஹ்மானி யார் ரஹ்மானுடைய சிந்தனையை தங்களுக்குள் ஏற்படுத்திக் கொள்ளவில்லையோ, ரஹ்மானுடைய சிந்தனையை விட்டு தங்களை அப்புறப்படுத்திக் கொள்கிறார்களோ, நோ கையல்லஹு ஷைத்தானன், அவர்களுக்கு ஷைத்தானை அவர்கள் மீது சாட்டி, வஹுவலஹு கரீன், அந்த ஷைத்தான் அவர்களுக்கு உற்றத்தோழனாக ஆகிவிடுவான். ஷைத்தான் இவருக்கு உற்றத்தோழனாக உற்ற நண்பனாக ஆக்கிவிட்டால், அதற்கு பிறகு ஷைத்தான் வந்து உட்கார்ந்து இவனுக்காண்டி ப்ரிப்பேர் பண்ணி முயற்சி பண்ணி திட்டமிட்டு பிளான் பண்ணி இவன் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் அவசியம் இல்லை. இவன் தன்னைத்தானே நரகத்திற்கு படுகொலைக்கு தயாராக்கி கொள்வான் என்பதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கின்றான். இன்னொரு வசனத்தில் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், இன்னமா யாபுரு ஹிஸ்பஹு, அந்த ஷைத்தான் தன்னை வழிபடக்கூடிய கூட்டத்தை அவன் அழைப்பதெல்லாம் எதற்கு தெரியுமா? அவர்கள் லியக்கூனோ மின் அஸ்ஹாபின் நாரி ஸஈர், அவர்கள் கொழுந்து விட்டெறியக்கூடிய நரகவாதிகளாக ஆகிவிட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் ஷைத்தான் அவன் தன்னுடைய கூட்டத்தாரை, தனக்கு வழிபடக்கூடிய கூட்டத்தாரை அவன் உத்தரவிடுகின்றான், கட்டளையிடுகின்றான். ஏனென்றால் இந்த ஷைத்தான் காணலில் இன்சானி அதுவும் முபீனா, இந்த மனித குலத்திற்கே இவன் மிகப்பெரிய விரோதியாக ஆகிவிட்டான். அவனுடைய விரோதத்தை பற்றி தெரியாமல், அவனுடைய குரோதத்தை பற்றி தெரியாமல், அவனுடைய சூழ்ச்சிகளை பற்றி தெரியாமல் எவன் ஒருவன் தன்னை ஷைத்தானுடைய அடிவரடியாக ஷைத்தானுடைய நண்பனாக தன்னை ஆக்கிக் கொள்கின்றானோ, அந்த ஷைத்தான் இவர்களை கொண்டு போய் சேர்க்கும் இடமெல்லாம் நரகம்தான் என்று ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கின்றான். ஆக அன்புக்குரியவர்களே, நமக்கெல்லாம் இந்த விஷயங்கள் தெரியாததல்ல. ஷைத்தானுடைய பற்றியோ, ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளை பற்றியோ, ஷைத்தான் என்னென்ன எந்தெந்த ரூபங்களில் வந்து வழிகெடுப்பான் என்பதோ நம்ம பல பேருக்கு தெரியாத விஷயம் அல்ல. ஆனால் அதே நேரத்தில் நாம் எத்தனை பேர் தெரிந்தும் இது ஷைத்தானுடைய சூழ்ச்சி, இது ஷைத்தானுடைய உணர்வு, இது ஷைத்தான் நம்மை வழிகெடுப்பதற்காக நம்மை பயன்படுத்த பார்க்கிறான் என்று தெரிந்தும் நாம் எத்தனை பேர் அந்த ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளை நம்மை தற்காத்துக் கொள்வதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்தோம், ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளை ஷைத்தானுடைய தாக்குதலிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்கான டிஃபென்ஸ் ஏற்பாடு என்ன செய்தோம் நாம் என்று பார்ப்போமினால், அதற்கான எந்த பாதுகாப்பு ஏற்பாடும் செய்யவில்லை. பல நேரங்களிலே அந்த ஷைத்தான் காட்டக்கூடிய வழியும், ஷைத்தான் சொல்லித்தரக்கூடிய பாதையும், ஷைத்தான் அலங்கரித்து காட்டக்கூடிய அந்த அலங்காரமும் நமக்கு மன மகிழ்ச்சியாகவும், நம்முடைய நஃப்சானியத்துக்கு, நம்முடைய எண்ணத்திற்கு அல்லது நம்முடைய மனோ இச்சைக்கு மிக உகந்ததாகவும் இருப்பதனால் பல நேரங்களிலே அந்த ஷைத்தானுடைய சூழ்ச்சிக்கு நாம் அறிந்தும் ஆளாகின்றோம், பல நேரங்களிலே அறியாமலும் ஆளாகின்றோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து தப்பிப்பதற்கான வழிமுறைகளை சொன்னார்கள். இன்று பார்க்கின்ற சகோதரர்களே, நம்முடைய இளைஞர்கள், நம்முடைய வீட்டு இளைஞர்கள், நம்முடைய பிள்ளைகள் ஏன் அவ்வளவு தூரத்துக்கு இளம் பருவம் பருவத்திற்கு அளவுக்கு செல்ல வேண்டாம்? தற்கால சூழ்நிலையிலே ஒருவன் குழந்தை பருவமாக அல்லது சிறுவனாக இருக்கும் பொழுதே அவன் ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளுக்கு ஆட்பட்டு வழிகட்டு போவதற்கான எல்லா விதமான வாசல்களும் தற்போது திறக்கப்பட்டிருக்கின்றன. வழிகட்டு போவதற்கான எல்லா விதமான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் நம்முடைய இளைஞர்களையும் நம்முடைய குழந்தைகளையும் ஷைத்தானுடைய தீங்கை விட்டு எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று பெற்றோர்களும் பெரியவர்களும் நாம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது நம்முடைய அவசியம். ஏனென்றால் இளம் பருவத்தில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஷைத்தான எஜிரி மினல் இன்சானி மஜ்ரத்தம், ஷைத்தான் மனிதர்களுடைய இரத்த நாளங்களிலே ஓடிக்கொண்டிருக்கிறான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அறிவியல் பூர்வமான உண்மையை சொன்னார்கள், மனிதர்களுக்குள் ஷைத்தான் எங்கே இருக்கிறான் என்றால், சிந்தனையில் ஷைத்தான் இருக்கிறான், கல்புக்குள் இருக்கிறான் இல்லை, மனிதர்களுடைய இரத்த நாளங்களிலே ஷைத்தான் ஓடிக்கொண்டிருக்கின்றான். பொதுவாக நாம் பார்க்கலாம், இன்றைக்கு அணைக்கட்டிலிருந்தும் அல்லது நீர்வளங்களிலிருந்தும் மின்சாரம் தயாரிப்பதை பார்க்கின்றோம். அந்த மின்சாரம் தயாரிக்கும் முறை என்னவென்றால் சகோதரர்களே, அந்த அணையிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் வேகமாக சுழன்று வரும்பொழுது அந்த தண்ணீருடைய வேகத்திற்கு ஒரு சுழல் மிஷினை வைப்பார்கள். அது வேகமாக சுழலும் பொழுது அங்கே அது டைனமோ ஆகி அங்கே பவராக அல்லது மின்சாரமாக உற்பத்தியாவதை பார்க்கின்றோம். டைனமோக்களில் பார்க்கலாம், அந்த காலத்தில் சைக்கிளிலே டைனமோ வைத்திருப்பார்கள், அந்த சைக்கிளுடைய சக்கரத்தோடு சேர்ந்து அந்த டைனமோ சுற்றும் பொழுது அதிலிருந்து மின்சாரம் கிடைக்கும். அதே போன்று தண்ணீர் நிலைகளை, நீர்நிலைகளில் பார்க்கலாம், அங்கே தண்ணீர் வந்து பாயும் பொழுது அந்த டைனமோ சுற்றும் பொழுது மின்சாரம் ஜெனரேட் ஆகும். அதே போன்று தான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு மனிதனுடைய இரத்த ஓட்டம், அந்த பிளட் ரொட்டேஷன் எவ்வளோ வேகமாக சுழல்கிறதோ சுற்றுகிறதோ அவ்வளோ வேகமாக ஷைத்தானுடைய பவர் அதிகமாக இருக்கும், ஷைத்தானுடைய சுழற்சி அதிகமாக இருக்கும். நாம் தண்ணீரிலே பார்க்கலாம், தண்ணீர் வேகமாக வந்து உழுந்து அந்த டைனமோ வேகமாக சுற்றும் பொழுது பவர் அதிகமாக ஜெனரேட் ஆகும், அந்த டைனமோ மெதுவாக சுற்றும் பொழுது பவர் மெதுவாக ஜெனரேட் ஆகும். அந்த அடிப்படையிலே மனிதனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த பருவங்களிலே இளமை பருவம் தான் பிளட் ரொட்டேஷன், அந்த இரத்த சுழற்சி வேகமாக இருக்கக்கூடிய பருவம். அந்த பருவத்திலே இளம் பருவத்திலே மனிதர்களுக்கு இரத்த சுழற்சி வேகமாக இருக்கும். கொஞ்சம் முதுமை பருவத்திலோ அல்லது குழந்தை பருவத்திலோ இரத்த சுழற்சி இரத்த ஓட்டம் அவ்வளோ வேகமாக இருக்காது. அந்த மாதிரி சூழ்நிலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இளமை பருவத்தில் இரத்த ஓட்டம் பிளட் ரொட்டேஷன் வேகமாக இருப்பதால் அந்த பிளட் ரொட்டேஷனோடு சேர்ந்து ரொட்டேட் ஆகக்கூடிய அந்த ஷைத்தானுடைய பவர்களும் அதிகமாகி அந்த நேரத்தில் இளமை பருவத்திலே ஷைத்தானுடைய சிந்தனைகளும் ஷைத்தானுடைய எண்ணங்களும் ஷைத்தானுடைய கெட்ட பார்வைகளும் அந்த நேரத்தில் பட்டு அங்கே ஜெனரேட் ஆகின்றன ஷைத்தானுடைய உணர்வுகள். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த இளமை பருவத்தில் ஷைத்தானுடைய உணர்வுகளும் ஷைத்தானுடைய சிந்தனைகளும் அதிகமாக ஜெனரேட் ஆகக்கூடிய அந்த இளமை பருவத்திலே ஒரு வாலிபன் தன்னை அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கிக் கொள்வானேயானால், அல்லாஹ்வை நோக்கி தன்னுடைய சிந்தனை திருப்புவானேயானால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபி தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு, ஏழு விதமான மக்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய அரிஷின் நிழலை தவிர வேறு நிழலே இல்லாத அந்த கியாமத் நாளில் ஏழு விதமான மக்களுக்கு ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அரிஷின் கீழ் நிழல் கொடுப்பான். அதிலே ஒரு மனிதர் யார் என்றால், ஷாபுன் நஷா ஃபி இபாதத்தில்லாஹி தஆலா, அல்லாஹ்வுடைய இபாதத்திலே அல்லாஹ்வுடைய வாலிபத்திலே அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு தன்னுடைய வாலிபத்தை பயன்படுத்த வாலிபர். அப்ப எந்த ஒரு வாலிபன் ஷைத்தானிய உணர்வுகள் ஷைத்தானுடைய சிந்தனைகள் ஷைத்தானுடைய பவர் ஜெனரேட் ஆகக்கூடிய அந்த பருவத்திலே அவன் அல்லாஹ்வின் பக்கம் சிந்தனை கொள்வானேனால் அவனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்திலும் நேர்வழியை காட்டுவான், உலகத்திலும் அவனுடைய ஃபியூச்சரை அவனுடைய எதிர்காலத்தை ரப்பல் ஆலமீன் ஒளிமயமானதாக ஆக்குவான். அதே நேரத்திலே மறுமையிலே அவனை கண்ணியப்படுத்தும் பொறுத்து கௌரவப்படுத்தும் பொறுத்து ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அரிஷின் கீழ் குளிர்த்து அழைத்து அவனுக்கு நிழல் கொடுப்பான் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள். ஆகவே அருமக்குரியவர்களே, நம்முடைய இளைஞர்களை குறிப்பாக இளம் பெண்களை நாம் ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளை பற்றியும் ஷைத்தானுடைய கெடுதல்களை பற்றியும் அவர்களுக்கு எடுத்துச் சொல்லி ஷைத்தானுடைய அந்த வலையிலிருந்து அவர்களை பாதுகாக்க வேண்டிய நம்முடைய கடமை. இதற்கு முக்கியமான வழி என்னவென்றால், முடிந்தவரை இளைஞர்களோ இளம் பெண்களோ அல்லது மனிதர் நாமாக இருந்தாலும் சரி, முடிந்தவரை தனிமையில் இருப்பதை தவிர்க்க வேண்டும். தனிமையில் இருக்கும்பொழுது தான் ஷைத்தானுடைய உணர்வுகள் அதிகமாக வரும், ஷைத்தான் எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். இதைத்தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே அழகாக சொன்னார்கள், இன்ன ஷைத்தான தேபுல் இன்சான் க தேபுல் கனம், ஆட்டு மந்தைகளை எப்படி ஒரு ஓனாய் காத்து கொண்டிருக்குமோ ஆட்டு மந்தையை அடித்து சாப்பிடுவதற்கு, அதுபோன்று மனித குலத்தை நாசமாக்குவதற்காக காத்திருக்கும் ஓனாய் யார் என்றால் இப்லீஸ் ஆவான் ஷைத்தான் ஆவான் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். எந்த ஆடு மந்தையை விட்டு பிரிந்து நிற்கிறதோ அந்த ஆட்டை தான் ஓனாய் வேகமாக அடிக்கும், ஈஸியாக அடிக்கும். அதுபோன்று யார் ஒருவன் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்கின்றானோ அவனை ஷைத்தான் இலகுவாக அடித்து விடுவான், இலகுவாக தாக்கி விடுவான், இலகுவாக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடுவான். ஆகவே ரசூலா சொல்கிறாங்க, நீங்கள் தனித்திருப்பதையோ தனிமையாக விலகிச் செல்வதையோ உங்களை எச்சரிக்கின்றேன், அழைக்கும் பில் ஜமா, எப்பொழுது ஒரு ஜமாத்தோடு நல்ல மனிதர்களுடைய கூட்டத்தோடு சேர்ந்திருங்கள், ஒல் ஆமா பொதுமக்களோடு சேர்ந்திருங்கள், ஒல் மசாஜித் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலோடு இணைந்திருங்கள் சொல்கிறாங்க. அப்போ ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து ஒரு மனிதன் தவிர்க்க வேண்டும் என்றால் அவன் எப்பொழுது நல்ல மனிதர்களோடு சேர்ந்திருக்க வேண்டும், பொதுமக்களோடு இணைந்திருக்க வேண்டும், அதே நேரத்தில் பள்ளிவாசலோடு தொடர்பு இருக்க வேண்டும், இணைந்திருக்க வேண்டும். அப்படி இருப்பவனை ஷைத்தான் வழிகெடுப்பது மிக மிக கஷ்டம், மிக மிக சிரமம். அதே நேரத்தில் எவன் ஒருவன் தான் உண்டு, தான் வேலை உண்டு, தான் வாழ்க்கை உண்டு, தன்னுடைய வழி உண்டு, தன்னுடைய வியாபாரம் உண்டு, தன்னுடைய பொழுதுபோக்கு உண்டு என்று தனியாகவே தனியாகவே தனியாகவே ஒரு நிற்பானேனால் அந்த தனித்திருக்கும் ஆட்டை எப்படி ஓனாய் அடிக்குமோ அதுபோன்று தனித்திருக்கும் ஒரு மனிதனை ஷைத்தான் வழிகெடுத்து விடுவான் எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கின்றார்கள். ஆகவே ஷைத்தானுடைய சூழ்ச்சியில் தப்பிப்பதற்காக நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கும் இளைஞர்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டியது முடிந்தவரை தனியாக இருப்பதை, தனித்திருப்பதை அவர்களை தவிர்க்க சொல்ல வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹ்வுடைய சிந்தனை, அல்லாஹ் எப்போதும் தன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். அதற்கு மேலாக எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷைத்தானுடைய சூழ்ச்சியில் தப்பிப்பதற்கு என்னென்ன வழிமுறைகளை கற்றுக் கொடுத்தார்களோ அந்த வழிமுறைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இப்லீஸ்களிலே இப்லீஸ்க்கு என்று ஒரு பெரிய கூட்டம் உண்டு மக்களை வழிகெடுப்பதற்கென்று. இப்லீஸினுடைய தலைவருக்கு மிக மிக நெருக்கமான இப்லீஸ் யார் என்று பெருமானா ஸல்லல்லாஹு குறிப்பிட்டார்கள், இன்ன இப்லீஸ யதா அர்ஷஹு அலல் மா, இப்லீஸானவன் தன்னுடைய அரிஷை தன்னுடைய ஆசனத்தை தன்னுடைய அரியாசனத்தை நீரின் மீது அமைத்துக் கொள்கின்றான், தன்னுடைய அரியாசனத்தை நீரின் மீது அமைத்துக் கொண்டு அவன் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய கூட்டத்தாரை அழைத்து விசாரிக்கின்றான். சும்மைய பாசு சராயாகோ, தன்னுடைய கூட்டத்தினரை மக்களுக்கு மத்தியில் அனுப்பிவிடுகின்றான். போய் மக்களை வழிகெடுங்கள், ஒவ்வொரு தனி மனிதனையும் வழிகெடுங்கள், ஒவ்வொரு கூட்டத்தையும் வழிகெடுங்கள், ஒவ்வொரு தலைவனையும் வழிகெடுங்கள், ஒவ்வொரு தொண்டனையும் வழிகெடுங்கள், ஒவ்வொரு பெண்ணையும் வழிகெடுங்கள், ஒவ்வொரு ஆணையும் வழிகெடுங்கள், எல்லோரு ஆளுமையும் வழிகெடுங்கள், மார்க்கத்தை அறியாதன வழிகெடுங்கள் என்று ஒவ்வொருவருக்கும் பொறுப்பை கொடுத்து, நீ இன்னென்ன கூட்டத்தை இன்னென்ன மனிதர்களை வழிகெடுக்க வேண்டும் என்று சராயாகு தன்னுடைய கூட்டத்தை அனுப்பி வைக்கிறான் மக்களுக்கு மத்தியிலே வழிகெடுப்பதற்காக. பிறகு அவருடைய பிறகு அவர்கள் எல்லோரும் வழிகெடுத்து விட்டு தங்களுடைய தலைவரிடத்தில் வருகின்றார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறார் அந்த ஹதீஸை. தன்னுடைய தலைவரத்தில் வருகிறார்கள், வந்து கேட்கின்றான், நீ என்ன செய்தாய், யாரை வழிகெடுத்தாய், எப்படி வழிகெடுத்தாய் என்று கேட்கும் பொழுது ஒவ்வொரு இபிலீசும் அவனுடைய திறமையை சொல்கின்றான், நான் இன்னானை வழிகெடுத்தேன், இந்த தலைவரை வழிகெடுத்தேன், இந்த தொண்டனை வழிகெடுத்தேன், இந்த ஆலிமை வழிகெடுத்தேன், இந்த ஜாகிலை வழிகெடுத்தேன், இந்த ஆணை வழிகெடுத்தேன். எப்படி ஒவ்வொருத்தராக சொல்லிக்கொண்டே வரும்பொழுது அதிலே ஒருத்தன் சொல்லுவான், நான் செய்த மிகப்பெரிய காரியம் என்னவென்றால், கானவு ஃபர்ரிகு பைனஹு வ பைன இம்ராத்திஹி, நான் பார்த்தேன் வழிகெடுக்க யாரும் தீர்மானித்து நான் போனேன், ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு மத்தியிலே ஒரு சின்ன உரசல் இருந்துச்சு, ஒரு சின்ன கசப்பு இருந்துச்சு, அதை பெருசாக ஊதி பெருசாக்கி இவனையும் பேச வைத்தேன், வாயில் வந்தவரெல்லாம் அவளையும் பேச வைத்தேன், பிறகு அதை அடிதடி சண்டையாக ஆக்கினேன், பிறகு ரெண்டு பேருக்கு மத்தியிலே தலாக் என்று சொல்லும் அளவுக்கு அவர்களுக்கு மத்தியிலே பிரிவினை ஏற்படுத்தினேன், இதுதான் நான் செய்த வழிகேடு என்று சொன்னவுடன் இலைகி அவனை ஷைத்தானுடைய தலைவரான இப்லீஸ் சேர்த்து அணைத்துக் கொள்கின்றான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்போ ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய ஷைத்தான் தான் மிக மோசமான ஷைத்தான். ஏன் ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரிவினை ஏற்பட்டு விட்டால் அதற்கு பிறகு உள்ள விரதத்தை பார்ப்போமேனால் அவர் சமுதாயமே சீரழிந்து போய்விடும். ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியிலே சீரழிவு ஏற்பட்டால் ஒரு சமுதாயமே சீரழியும், ஒரு குடும்பமே சீரழியும், பிள்ளைகள் பாதுகாப்பு இல்லாமல், பிள்ளைகள் அதற்கு பராமரிப்பு இல்லாமல் அவர்கள் சீரழிந்து போவார்கள். ஒட்டுமொத்த சமுதாயமும் சீரழிவதற்கு ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில் அண்டர்ஸ்டாண்டிங்கை சீரழித்தால் போதும் என்ற ஷைத்தானுடைய தத்துவத்தின் அடிப்படையில் ஒரு இப்லீஸ் போய் அந்த கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிணக்கு ஏற்படுத்துகின்றான். அவனை மட்டும் அழைத்து ஷைத்தான் தன்னை நோக்கி இழுத்து சேர்த்து அணைத்துக் கொள்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அருமைக்குரியவர்களே, இந்த சூழ்ச்சி தெரியாமல், ஷைத்தானுடைய இந்த சூழ்ச்சி தெரியாமல் நம்மில் எத்தனையோ பேர் சாதாரணமான சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் இன்று பெருகி கொண்டிருக்கிறது. எப்படி நமக்கு மத்தியிலே தலாக் ஆகிவிட வேண்டும், ஹுலாக்கள் நடக்க வேண்டும், கணவன் வந்து சொல்றா மனைவியை பிடிக்கல, மனைவி வந்து சொல்றா கணவன் பிடிக்கல, உள்ள பேசி பார்த்தா பெரிய பிணக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, சாதாரண சின்ன சின்ன பூசல்கள், சின்ன சின்ன பிணக்குகள், சின்ன சின்ன ஊடல்கள், அவ்வளவுதான். ஆனால் இதை ஷைத்தான் ஊதி பெருசாக்கும் பொழுது அவர்களுக்கு மத்தியிலே பிரிவினை என்பது நிரந்தரமாக ஏற்பட்டு அப்பொழுது நம்முடைய குடும்பம் பாதிக்கப்படுமே அந்த கவலை இல்லை, நாம் பெற்ற பிள்ளைகள் பாதிக்கப்படுமே அதை பற்றி கவலை இல்லை, சமுதாயத்திலே அசிங்கமாகுமே அதை பற்றி கவலை இல்லை, நம்முடைய சமுதாயமே சீரழியுமே அதை பற்றி கவலை இல்லை, எனக்கு தேவை தலாக்கு அல்லது ஹுலா. நாம் பார்க்கின்ற சமுதாயத்தில் இன்று எந்த அளவுக்கு என்றால் மாற்றார்கள் எல்லாம் முஸ்லீம் அல்லாதவர்கள் எல்லாம் முஸ்லீம்களுக்கு மத்தியில் நிகழக்கூடிய தலாக்குகளை பார்த்து சொல்கிறார்கள், நீங்க நிக்கா நடக்குதோ இல்லையோ தலாக்கு அதிகமாக நடக்குது உங்களுக்கு மத்தியிலே, நிக்கா நடக்கிறது தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு மத்தியில், எங்களுடைய தலாக்கெல்லாம் அதிகமாக தெரியுது என்று மாற்றார்கள் சொல்லும் அளவுக்கு சகோதரர்களே தலாக் என்பது அதிகமாகின்றது. காரணம் என்ன? ஷைத்தானுடைய சூழ்ச்சினால். ஆகவே திருமணமானவர்களும் திருமண வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் இனிமேல் திருமணம் முடிக்கப் போபவர்களும் நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், ஷைத்தானுக்கு பிடித்த சூழ்ச்சிகளிலேயே மிக மிக பிடித்தமான சூழ்ச்சி அவனுக்கு கணவன் மனைவிக்கு மத்தியில் பாகுபாட்டை ஏற்படுத்துவதுதான், கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்துவதுதான். அந்த சூழ்ச்சிக்கு நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது என்பதிலே கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஜைத் பைத்துல் மாலுடைய ஜக்காத்து பணத்தை ஜக்காத்து பொருளை பாதுகாப்பதற்காக அபு ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அவர்களை இரவு செக்யூரிட்டியாக, இரவு வாட்ச்மேனாக நியமித்தார்கள். ஜக்காத்துடைய பொருள் பேரிச்சம்பழங்கள் குவித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. அபு ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த பொருட்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று ஒரு திருடன் வருகின்றான். அந்த திருடன் வந்து அந்த ஜக்காத்துடைய பைத்துல் மாலுடைய பேரித்தம்பளங்களை எல்லாம் அள்ளுகின்றான் வேக வேகமாக. அபு ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அவர்களை பிடித்து விடுகிறார்கள். பிடித்து நான் ரசூலுல்லாஹ் அழைச்சிட்டு போகிறேன், நீ திருட மாட்டிக்கிட்ட அப்படிங்கும் பொழுது அந்த திருடன் அபு ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அழுது புலம்புகின்றான். தான் ஒரு குடும்பஸ்தன், நிறைய குழந்தைங்க இருக்குது, எனக்கு மனைவி குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட முடியல, அதனால தான் நான் திருடனேன், என் மேலே இறக்கப்படுங்க, இனிமேல் இந்த பக்கம் வரமாட்டேன் அப்படி இப்படின்னு கெஞ்சினதுனால அபு ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா இயற்கையிலே ரொம்ப சாஃப்ட் கேரக்டர், ரொம்ப இறக்க குணம் உள்ளவங்க, இறக்கப்பட்டு விட்டுறாங்க. ஆனால் விட்டதோடு நிறுத்தி விடாமல் அன்று மாலை வந்து பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார், யா ரசூலல்லாஹ், நேத்து ராத்திரி ஒரு திருடன் வந்தான், இந்த மாதிரி ஜைத் பைத்துல் மாலுடைய ஜக்காத்துடைய பேர்ச்சி மலங்கள் அல்னா, நான் அவனை கையும் கலமா பிடிச்சேன், ஆனால் ரொம்ப என்கிட்ட கெஞ்சினான், அதனால இறக்கப்பட்டு விட்டுனேன் யா ரசூலல்லாஹ் என்று தான் செய்த காரியத்தை பெருமானாரிடத்தில் சொன்னார்கள். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுவிட்டு சொன்னார்கள், இன்றைக்கு ராத்திரி வருவான் அப்படின்னாங்க, இன்னைக்கு ராத்திரி வருவான் பாருங்க அப்படின்னாங்க. அவர் இன்னும் ரொம்ப கவனமாக இருந்தாங்க. ரசூலாவை சொல்லிட்டாங்க கண்டிப்பாக வருவான்னு எதிர்பார்த்துருந்தாங்க. ரசூலா சொன்ன மாதிரி அன்னைக்கு ராத்திரி திருடம் வந்தான், இப்போ பிடிச்சாங்க. இந்த மாதிரி இரண்டு மூன்று நாட்கள் தொடர்ந்து நடக்க, தொடர்ந்து இவர்கள் இறக்கப்பட்டு விட, தொடர்ந்து ரசூலா எச்சரிக்கை, இப்படியே நடக்கின்றது. கடைசியாக ஒரு நாள் நாலாவது தடவையோ அஞ்சாவது தடவையோ இவனை கையங்கலமாக பிடித்து இழுத்துட்டு வரலான்னு வர்றாங்க. அப்போ அந்த திருடன் வேறொரு தந்திரத்தை கையாளுகின்றான். என்ன சொல்கிறான், நான் இதுவரைக்கும் என் மனைவி மக்களை சொல்லி கேட்டேன், நீங்கள் இறக்கப்பட்டு விட்டீங்க, ஆனால் இப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், என்னென்னு சொன்னால் நான் ஒரு மந்திரத்தை சொல்லித்தரேன், அந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா இனிமே கியாமத்து நாள் வரைக்கும் நான் உங்கள் பக்கத்திலே வரமாட்டேன், உங்ககிட்டயே வரமாட்டேன் அப்படின்னா அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அது என்ன மந்திரம் சொல்லுன்னு சொன்ன உடனே இவன் ஆயத்துல் குர்சி சொல்லித்தருகின்றான். அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம் என்று சொல்லக்கூடிய ஆயத்துல் குர்சி சொல்லி தருகின்றான். இந்த ஆயத்துல் குர்சியை கேட்ட உடனே அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, இதை ஓதனா நீ வரமாட்டியா அப்படின்றாங்க, இதை ஓதனா கிட்டே வரமாட்டேன் அப்படின்றான், உடனே விட்டுறாங்க. அதையும் ரசூலாட்ட மறுநாள் சொல்கிறாங்க, யார் ரசூலா நீங்கள் சொன்ன மாதிரி திருடனைக்கு வந்தான், அவனை கையும் கலமாக பிடிச்சேன், ஆனால் அவனுக்கு ஆயத்துல் குர்சி சொல்லி கொடுத்து நீ இதை ஓதனா இனிமேல் வரவே மாட்டேன் சொல்லிட்டு போயிட்டான் என்று சொன்னவுடன் எம்பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவன் மூணு நாலு நாளாக தொடர்ந்து உங்கள்கிட்ட வந்தவன் திருட இல்லை, அவன் ஷைத்தான், லக்கது சதக்க ஓஹுவ கதூபன், அவன் பொய்யனாக இருந்தாலும் இந்த விஷயத்தில் உண்மையை சொல்லிவிட்டான். எந்த விஷயத்தில், ஆயத்துல் குர்சி ஓதினால் நான் வரமாட்டேன் என்று சொன்னானே அது உண்மை, ஆகவே ஆயத்துல் குர்சி ஓதுங்கள் என்று பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது சஹீஹ் புகாரிலே பதிவு செய்யப்பட்ட சம்பவம். ஆகவே சகோதரர்களே, ஷைத்தானிய உணர்வுகள், ஷைத்தானிய எண்ணங்கள் நமக்குள் ஏற்படும் பொழுது நாம் உடனே அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் ரஜீம் ஓத வேண்டும், ஓதி ஆயத்துல் குர்சியை ஓத வேண்டும். ஷைத்தானுடைய தாக்கங்களோ, ஷைத்தானுடைய வீரியங்களோ, அல்லது ஷைத்தானுடைய சேட்டைகளோ எங்காக இருக்கும் என்று நாம் அச்சப்படும் பொழுது அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய உத்தரவின்படி அவுது பில்லாஹி ஓதி ஆயத்துல் குர்சி ஓதிக்கொள்வோம் எனால் நிச்சயமாக ஷைத்தானுடைய தீங்கில் நாம் பாதுகாக்கப்படலாம். ஏனென்றால் அவுது பில்லாஹி ஓத வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய உத்தரவு. ரப்புல் ஆலமீன் ஒரு வசனத்தில் சொல்கின்றான், ஃபயம்மா யன்ஸகன்னக மின ஷைத்தானி நஸகன் ஃபஸ்தஈது பில்லாஹ், ஷைத்தானுடைய ஏதாவது ஒரு தூண்டுதல் உங்களுக்கு வருமையானால், ஷைத்தானுடைய ஏதாவது உணர்வுகள் வருமையானால், ஷைத்தானிய எண்ணங்கள் வருமையானால், ஆஹா ஷைத்தான் நம்ம வழியெடுக்க பார்க்குறான் என்ற ஒரு எச்சரிக்கை உணர்வு உங்களுக்கு ஏற்படுமையானால் ஃபஸ்தஈது பில்லாஹ், உடனடியாக அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள். அவுது பில்லாஹி மின ஷைத்தானி ரஜீம் சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய உத்தரவு. ஆக அந்த அடிப்படையில் அவுது பில்லாஹி மின ஷைத்தானி ரஜீம் ஓதி அதற்கு பிறகு ஆயத்துல் குர்சியை ஓதுவோம் எனால் ஆயத்துல் குர்சினாலும் ஷைத்தான் கிட்டே நெருங்க மாட்டான் என்பது எம்பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நமக்கு கற்றுத்தந்த ஒரு வழிகாட்டுதல். அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். பெரும்பாலும் ஷைத்தான்கள் வழிகெடுப்ப சகோதரர்களே, ஈமானை வழிகெடுப்பார்கள், நம்முடைய ஒழுக்கத்தின் மூலமாக வழிகெடுப்பார்கள். ஒன்று, ஈமானை வழிகெடுப்பது, நாம் எந்த ஒரு மனிதனும் கோயிலுக்கு போய் சாய்பாபாட்ட போய் அல்லது சங்கராச்சாரியிட்ட போய் ஒரு முஸ்லீம் கேட்பான் என்பது இது கனவிலும் சைத்தானால் காண முடியாது, கனவிலும் நடக்காதது. எங்கேயோ லட்சத்தில் ஒன்று, கோடியில் ஒன்று அப்படி நடந்தால் அது உலகத்தில் பெரிய செய்தி ஆகிடும். ஆனால் சைத்தான் ஈஸியாக வழிகெடுப்பது ஈமான் விஷயத்தில் எப்படி என்றால், யாருக்காவது பேய் பிடிச்ச மாதிரி காட்டுவான், பிசாசு பிடிச்ச மாதிரி காட்டுவான், பேய் ஆடும் வீட்டில், பிசாசு ஆடும், திடீர் திடீர் சில அற்புதங்கள் நடக்கும், வீட்டில் பத்தி எரியற மாதிரி இருக்கும், அல்லது ஏதோ ஒரு உருவம் போகிற மாதிரி இருக்கும், ஒரு வெளிச்சம் வர மாதிரி இருக்கும், இதெல்லாம் ஷைத்தான் சொல்லக்கூடிய ஏற்படுத்தக்கூடிய மாயத் தோற்றங்கள். இதெல்லாம் இல்லைன்னு பொய்யெல்லாம் சொல்ல முடியாது, ஒரே அதெல்லாம் பொய்யுங்க, அதெல்லாம் சும்மா நீங்கள் கற்பனைங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சில சமயங்களில் நம்முடைய வீட்டுக்குள்ளே யாராவது நடப்பது போல் தெரியும், வீட்டில் யாரும் இருக்க மாட்டோம், நம்முடைய பொருட்களை தான் நகர்வதை போன்று தெரியும், உண்மையிலே நகர்ந்திருக்கோம், யார் நகர்த்திருக்க மாட்டார்கள். இதெல்லாம் ஷைத்தானுடைய விளையாட்டுக்கள். அதுபோன்ற ஷைத்தானுடைய உணர்வுகளோ, ஷைத்தானுடைய அச்சங்களோ ஏற்படும் பொழுது மனிதன் திகிலடைந்து போய்விடுவான். ஆஹா, ஏதோ ஷைத்தானோட விளையாட்டு இருக்குது இந்த வீட்டில், ஏதோ பேய் இருக்குது, பிசாசு இருக்குது, ஷைத்தான் இருக்குது, இப்லீஸ் இருக்குது, ஏதோ ஒரு இருக்குது என்ற ஒரு அச்சம் ஏற்படும் பொழுது அந்த நேரத்தில் ஷைத்தானுடைய உள்ளத்திலே போடுவான், ஆஹா அந்த ஷைத்தானை விரட்ட வேண்டுமென்றால் நீ இந்த கோயிலுக்கு போ, இந்த மாரியாத்தா கோயிலில் தண்ணி வாங்கி குடி, அல்லது அந்த தர்காவில் போய் பூ போடு, அந்த தர்காவில் போய் உனக்கு கட்டி போடு, அந்த தர்கா பாபா வந்து கனவுல வந்து சொல்வார் எதிர்பார் என்று. அவனுக்கு மாரியாத்தாவாக இருந்தாலும் பரவாயில்லை, வேளாங்கண்ணி மாதாவாக இருந்தாலும் பரவாயில்லை, தர்காவாக இருந்தாலும் பரவாயில்லை, அவனுக்கு தேவை அல்லாஹ் அல்லாதவர்களை பற்றிய நம்பிக்கை உள்ளத்தில் ஏற்பட வேண்டும். அல்லாஹ்வை தவிர வேறு ஏதாவது நம்பிக்கை வர வேண்டும், அது அவுளியாவை பற்றி நம்பிக்கையாக இருந்தாலும் பரவாயில்லை, அல்லது வேளாங்கண்ணி மாதாவை பற்றிய கவலையாக நம்பிக்கையாக இருந்தாலும் பரவாயில்லை, அல்லது திருப்பதி வெங்கடாச்சலபதியுடைய நம்பிக்கையாக இருந்தாலும் பரவாயில்லை, அல்லது மாரியாத்தா காளியாத்தாவை பற்றி நம்பிக்கையாக இருந்தாலும் பரவாயில்லை, அவனுக்கு தேவை அல்லாவை தவிர எந்த நம்பிக்கையும் அவனுடைய உள்ளத்தில் வர வேண்டும். அல்லாமே நம்பிக்கை வந்துவிடக்கூடாது. அதனால் தான் சைத்தான் மனிதர்களுடைய உள்ளங்களிலே கண்டிப்பாக அவனுக்கு தெரியும், இவனுக்கு வேளாங்கண்ணி மாதாட போச்சுன்னா போகமாட்டான், மாரியாத்தா காளியாத்தா கோயிலுக்கோ திருப்பதி வெங்கடாச்சலத்துக்கு போச்சுன்னா போகமாட்டான், கொஞ்சம் இவனோட ஈமான் தடுக்கும், பாவாட்ட போச்சோன்னா போய் கட்டி போடுவான், அது செய்வான் இவன் என்று அறிந்துதான் சைத்தான் மனிதர்களுடைய ஈமானை கெடுப்பதற்காக, ஆன்மீக ரீதியாக பலப்படுத்துவதற்காக இது போன்ற சில மாய தோட்டங்களை ஏற்படுத்தி மனிதர்களுக்குள் அவுலியாக்களை பற்றியோ தர்காக்களை பற்றியோ நம்பிக்கைகளை உள்ளத்தில் ஏற்படுத்தி இவனை அல்லாவை விட்டு தூரமாக்க வேண்டும். இந்த அடியான் அல்லாவை விட்டு தூரமாக்க வேண்டும். அல்லாட சிந்தனைக்கு வரக்கூடாது, அந்த பாவாட்ட பணம் சரியாயிடுச்சு, இந்த நாதாட பணம் சரியாயிடுச்சு, இந்த தர்காவில் கொண்டு கட்டி போன சரியாச்சு, இந்த பாபாவுக்கு போர்வை பொத்தனை சரியாயிடுச்சு, அல்ல வெங்கடாச்சலத்தில் போன சரியாயிடுச்சு, அல்ல மாரியாத்தா காளியாத்தா கோயிலில் தண்ணி வாங்கி குடித்தேன், கூழ் வாங்கி குடித்தேன், சரியாயிடுச்சு என்ற ஏதாவது நம்பிக்கை வர வேண்டும். அல்லாஹ்விடம் நம்பிக்கை வந்துவிடக்கூடாது. இப்படி ஆன்மீக ரீதியாக நம்முடைய ஈமானை கெடுப்பான். அடுத்து ஒழுக்க ரீதியாக ஒரு மனிதனை ஈமான் சைத்தான் கெடுப்பதற்கு நாம் சொல்ல வேண்டிய காரணங்கள் இல்லை, எக்கச்சக்கமான காரணங்கள், எக்கச்சக்கமான காரியங்கள், எக்கச்சக்கமான கருவிகள். இன்றைக்கி உலகத்தில் பார்க்கணும் எத்தனை கருவிகள், வித்தியாச வித்தியாசமான கருவிகள், ஃபேஸ்புக்குங்கிறான், இன்டர்நெட்டுங்கிறான், மற்ற கம்ப்யூட்டருங்கிறான், சாஃப்ட்வேருங்கிறான், எத்தனையோ வழிகள், எத்தனையோ வழிகள், எத்தனையோ வழிகள் மனிதனை வழிகெடுப்பதற்கு. அருமைக்குரியவர்களே, இது போன்ற சைத்தானுடைய சூழ்ச்சிகளிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்காக நாம் இரவுதோறும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மாதிரி ஒருத்தருக்கு சைத்தானுடைய தூண்டுதல் ஆட்படுத்தப்பட்டிருக்காரு, அவருக்கு பேய் பிடிச்ச மாதிரி இருக்குது, பிசாசு பிடிச்ச மாதிரி இருக்குதுங்கிறீங்களா? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு சிகிச்சைக்கு ரெண்டு வழி அனுமதி கொடுத்தார்கள். ஒரு வழி, யார் பாதிக்கப்பட்டாரோ அவருக்கு அல்ஹம்து சூரா, குல்வல்லாஹத், குல்லோது பிரபில் ஃபலக், குல்லோது பிரபின்னாஸ், ஆயத்துல் குர்சி போன்ற சூறாக்களை ஓதி ஓதி அவர் மீது அதிகமாக ஊதுங்கள். அதோடு சேர்த்து அவருக்கு மருத்துவ ரீதியாக, உலக ரீதியாக நல்ல சைக்காட்டிஸ்ட்கிட்டயோ அல்ல நல்ல மனநல மருத்துவர்கள்ட்டையோ அழைச்சிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுங்க. இந்த ரெண்டு வழியை செய்துவிட்டு அல்லாஹ்வே பொறுப்பு சாட்டுங்கள். ரப்பல் ஆலமீனே, பாதிக்கப்பட்ட என்னுடைய மகனுக்கோ அல்ல என்னுடைய கணவனுக்கோ, என்னுடைய மகளுக்கோ, என்னுடைய மனைவிக்கோ, ஏதோ யாருக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நீ அனுமதித்த விதத்தில் ரப்பல் ஆலமீனே நான் சிகிச்சை செய்துவிட்டேன், இதற்கு பிறகு யா அல்லாஹ் அவனுக்கு ஷிஃபா கொடுப்பு உன்னுடைய கையில் இருக்கிறது, நீ ஷிஃபாவை கூடிய அல்லாஹ் என்று அல்லாஹ்வோட துவா கேட்கணும். இதே நிலையிலே ரப்பல் ஆலமீன் ஷிஃபா கொடுத்தா கொடுக்கட்டும், இல்லை என்றால் அவரை மூத்தாக்கணும், அல்லாஹ் நாடி தான மூத்தாக்கிறட்டும். இதுதான் மார்க்கம் அனுமதித்த வழி. இதை விட்டுவிட்டு நாம் ஓதி ஊத வேண்டிய இந்த சூறாக்களை ஓதி ஊதுவது, அதே நேரத்தில் நம்ம இது போன்ற நல்ல மருத்துவரிடம் கண்காணித்து மருத்துவ பராமரிப்பில் வைக்க வேண்டியது, இந்த இரண்டு தான் அனுமதிக்கப்பட்டது. இதை விட்டுவிட்டு மூன்றாவது வழியே மந்திரம் ஓதணும், மாயம் ஓதணும், முட்டை ஓதணும், தட்டில் எழுதணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும் என்று சேவல் அறுத்து அந்த தலையில் ஊற்றணும், அல்ல வேறு ஏதாவது எடுத்து ஊற்றணும் என்று இது போன்ற மூட நம்பிக்கைகள் எத்தனை ரூபத்தில் வந்தாலும் சகோதரர்களே, அதெல்லாம் சைத்தானுடைய வழிகேடுகள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதே நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு சைத்தானுடைய தீங்கை விட்டு, சைத்தானுடைய சூழ்ச்சிகளை விட்டு அவர்களை தற்காப்பதற்காக, பாதுகாப்பதற்காக நாம் அவ்வப்போது அவர்களுக்கு சைத்தானை பற்றி எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். குறிப்பாக தாய்மார்கள் பச்சை பிள்ளைகளுக்கு உணவு ஊட்டும் பொழுது அந்த குழந்தைகள் சாப்பிட மறுத்தால், அல்ல ஏதாவது காரியத்தை செய்ய மறுத்தால், பூச்சாண்டி வருவான், அவன் வருவான், இவன் வருவான், பேய் வரும், பிசாசு வரும் என்று தேவையில்லாத கற்பனை பயங்களை ஏற்படுத்தாமல் சைத்தானை பற்றி ஒரு வெறுப்பு குழந்தைகளுக்கு ஏற்படுத்த வேண்டும். சைத்தாங்கிற மோசமானவன் உங்களுக்கும் எதிரி, எனக்கும் எதிரி, அல்லாவுக்கு எதிரி. அந்த சைத்தான் வந்து நம்ம வழிகெடுத்துருவான், ஒழுங்காக சாப்பிடுமா, சாப்பிட்டாதான் நல்ல தாக்கத்தாக இருக்கலாம், திரகாத்திரமாக இருக்கலாம், அல்லாவுக்கு பிடித்தமான இபாதத்தில் செய்யலாம், இல்லைன்னா சைத்தானை பலகீனமாக்கிடுவான் என்று சைத்தானிய சிந்தனைகளை, சைத்தானிய உணர்வுகளை அவர்களை எச்சரித்து சைத்தானை பற்றிய அச்சத்தையும் வெறுப்பையும் குழந்தைகளுக்கு ஏற்படுத்த வேண்டும். அருமைக்குரியவர்களே, இது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நம்முடைய மிக பிரபலமான, மிக பயங்கரமான விரோதியான ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து நம்மை நாமே தற்காத்துக் கொள்வதற்காக அவர்கள் காட்டக்கூடிய வழி. அந்த வழியை பின்பற்றி நாம் ஷைத்தானுடைய தீங்கை விட்டு நம்மை நாமே தற்காத்துக் கொள்வோமாக. வல்ல ரப்புல் ஆலமீனும் மரணிக்கும் வரை ஷைத்தான் இப்லீஸுடைய தீங்கிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. அவனுடைய எண்ணங்களுக்கும், அவனுடைய சூழ்ச்சிகளுக்கும், அவனுடைய உணர்வுகளுக்கும் நாமோ, நம்முடைய பிள்ளைகளோ, நம்முடைய இளைய சமுதாயமோ யாருமே ஆளாகி விடாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானாக. வாஹிர தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்.